శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. ஒவ்வொரு ஸ்லோகமுமே தாயாருடைய முகாரவிந்த உல்லாசத்துக்காகவே பிரவிருத்தமாறுது. அதாவது தாயார் சந்தோஷப்படணும் அப்படின்றதே முக்கியமான உத்தேசியம் ஸ்லோகங்களுக்கு. தாயாரை சந்தோஷப்படுத்தணும், அவளிடத்துல இருந்து மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையணும் எல்லா ஜனங்களும். அதற்கு தாயாரை எப்படியெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்றது வைவித்தியம், விதவிதமா விதவிதமா சொல்றதுக்கு வைவித்தியம்னு பேர். அந்த சாமர்த்தியமானது கவியிடத்துல சகஜமா அமைஞ்சிருக்கிறதுனால அவர் விதவிதமா சொல்றார். தபோபிதிக யோகினஸ்தவதயாம் அவிந்தம் தயாம் அகிஞ்சனதயைவதாம் அமிர்தசோதரி ப்ராப்னுமஹாம் சமாதி படவஹா ஸ்ரமாத் அனுபவந்தி யத்தெய்வதம் ததேவ யமுனா ததீ தருகணஹா சுகேனான்வபூத் என்றதாக ஸ்லோகம். தபோபிஹி இஹ யோகினஹா தவ தயாம் அவிந்தந்த யாம் அகிஞ்சனதயா ஏவ தாம் அமிர்தசோதரி பிராப்னுமஹா என்றதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அதுக்கு திருஷ்டாந்த அலங்காரமாக அந்த பிம்ப பிரதிபிம்ப பாவம் வரா மாதிரி முதல்ல இருக்கிற சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டாவது சென்டென்ஸையும் அதே மாதிரி ஒரு உதாரணத்தோட அமைக்கிறார். சமாதி பட்டவா ஸ்ரமாத்து அனுபவந்தி யத் தெய்வதம் தத் ஏவ யமுனா தட்டி தருகணா சுகேன அன்வபூத். ஒரு வஸ்துவை ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுன்னு சில பேருடைய ஒரு நேச்சர். சில பேர் அதுக்கே ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிடுவோம். இப்பெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு ஒரு தியரி ஒண்ணு சொல்ற. அதாவது நம்ம ரொம்ப நாளாவே ஸ்மார்ட் ஒர்க் எல்லாம் நிறைய பண்ண கத்துண்டவா தான் எல்லாரும். இப்ப வந்து இன்னும் ஸ்மார்ட் ஒர்க் இந்த கம்ப்யூட்டர் வந்ததுக்கு அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல போய் ஒரு ஒரு சில விஷயங்களை ரொம்ப சுலபமா பண்ணிட முடியும். டாக்குமெண்டேஷன்ஸ் அது இதெல்லாம் அட்டாச் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ரொம்ப சுலபமா பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம இன்னொருத்தர் யாருன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கிறத எடுக்கிறதையும் ஸ்மார்ட் ஒர்க்ன்றா, அது அடி ஸ்மார்ட் ஒர்க்னு ஒத்துக்கிறது இல்ல. சில பேர் அதுதான் ஸ்மார்ட் ஒர்க்கா நினைச்சுட்டு இருக்கா. இன்னொருத்தர் பாவம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பா உட்காந்து அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் எடிட் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் அங்கங்கேருந்து கொஞ்சம் எடுத்து எடுத்து இதை வெப்ல எடுத்து போட்டு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று தயார் பண்ணிட்டு இருக்கு. இதை யாருன்னா ஸ்மார்ட் ஒர்க்குனாக்கா ஒத்துக்க முடியாது. ஆனா இந்த தாயாரிடத்துல ஸ்மார்ட் ஒர்க் பலிக்கிறது. எப்படி ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னாக்க, மற்றவாள்லாம் யோகினஹா தபோபிஹி இஹ தவதயாம் அவிந்தந்த யாம் எந்த ஒரு தயையை யாம் தயாம் தபோபிகி யோகினஹா தபசுகளால் யோகிகள் அவிந்தந்த அடைந்தார்களோ அத அகிஞ்சனதயா ஏவ, நான் என்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு சொல்லியே வாங்கி போயிடுறேன். அகிஞ்சனதயா ஏவ ஐ ஹாவ் நோ எனி சாதனம் டு அச்சீவ் யூ பிளீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெக் பண்ணாலே இவ்வளவு சுலபமாவே இது கிடைச்சிடும்னு அவளுக்கு எல்லாம் தெரியாம போயிடுத்து போல. அதனால இப்ப என்ன பண்றார், ஸ்மார்ட் டிமாண்டிங், the way of smartly demanding akinchanataya eva akinchanata abrina akinchinyam akinchanata ebluna sollam and tasya bhavaha indra arthathile twatalav abrina twatal anmai pratyayangal varudhu akinchanatvam akinchanata and adukku mele taya abrinittu akinchanataya abrin tritiya vibhakti ஏவ அகிஞ்சனதயா ஏவ எங்க கிட்ட இருக்கிற அந்த ஆகிஞ்சின்யம் நாகிஞ்சித்து எதுவும் இல்லமா எங்கிட்ட அப்படின்னா தயை பிரவிற்த்தமாயிடுறது. என்ன அதை வாங்கிட்டு வந்து அவளுக்கு அவளை அவளுடைய மூர்த்தியை வாங்கிட்டு வந்து தியானம் பண்ணி அதுக்கு அஷ்டமகா சித்திகள்லாம் அடைஞ்சு அதன் மூலமாக ஐஸ்வர்யத்தை அடைஞ்சு அதன் மூலமாக தாயாருடைய சாம்ராஜ்யத்தை இன்னைக்கோ ஒரு நாள் அடையிறதுன்னு எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியம். அப்படியும் சில பேர் பண்றா. தபோபிஹீக யோகினஹா தவ தயாம் உன்னுடைய தயையை யாம் தயாம் எந்த ஒரு தயையை அவிந்தந்த அகிஞ்சனதயா ஏவ தாம் தயாம் அமிர்த சோதரி ஹே அமிர்த சோதரி அமிர்தத்துடன் பிறந்தவளே சமானம் உதரம் யயோஹோ தௌ சமா சோதரவு அப்படின்னு சொல்ற. சோதரி ஹே சோதரி பிராப்னுமஹா வயம் பிராப்னுமஹா விடுகேட் எங்கள் நாங்கள் அடைகிறோம் எதனால அகிஞ்சனத்தையா ஏவ பிராப்னுமஹா. அதுக்கு ஒரு உதாரணம், அழகான உதாரணம் திருஷ்டாந்த அலங்காரம்னு. இதுல இருக்கிற விஷயங்கள் கான்செப்ட் எல்லாம் இதுல இருக்கிற ஒரு காம்போனன்ட்ஸ் மொத்தம் இதுல வரணும். அப்போ அது வந்து திருஷ்டாந்த அலங்காரம்னு பேரு. சமாதி பட்டவா ஸ்ரமாத்து அனுபவந்திய தெய்வத்தம். எந்த ஒரு தெய்வத்தத்தை கிருஷ்ணரை சமாதி பட்டவா, சமாதியில் இருந்து அனுபவிக்க சாமர்த்தியம் உடையவர்களோ. சமாதவ் பட்டுகு சமாதி பட்டுகு, அதாவது அதாவது யோகத்துல அஷ்டாங்க யோகத்துல அந்த சமாதின்ற கடைசி ஸ்டேஜ் வரையில் போற சாமர்த்தியம் உடையவர்கள் சமாதி பட்டவகா என்று சொல்லப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் சமா பட்டுகுன்னா ஐயம் வட்டுகு பட்டுகு அப்படின்னு அர்த்தம். இந்த பிரம்மச்சாரி ரொம்ப சாமர்த்தியசாலியா இருக்கலாம். ஐயம் வட்டுகு பட்டுகு அப்படின்னு பிரயோகம் பண்ணலாம். சோ பட்டுகுன்னா பாட்டவம், அதையே பாட்டவம்னு சொல்லுவா. பாட்டவம்னா சாமர்த்தியம். சமாதி பட்டு பட்டவகா ஸ்ரமாத்து, ரொம்ப பரிசிரமப்பட்டு அஷ்டாங்க யோகங்களை அனுஷ்டித்து அனுபவந்தி எத் தெய்வத்தம், எந்த தேவதையை அனுபவிக்கிறார்களோ அந்த கிருஷ்ணனை. ததேவ ததேவ தெய்வத்தம் யமுனா தட்டி தருகனஹா, யமுனை நதியின் கரையில் இருக்கின்ற மரக்கூட்டங்கள் மரங்கள் சுகேன அன்பபூத்து சுகமாக அடைந்தன. அதே பெருமாளுடைய கட்டாட்சத்தை, அதாவது எந்த ஒரு தெய்வத்தத்தை இவர்கள் சிரமப்பட்டு அனுபவித்தார்களோ அதே அந்த பரமாத்மாவை. யமுனா தட்டி தருகனஹா, யமுனா தட்டத்தில் இருக்கிற தரு விருட்சங்கள், பெருமாளுடைய ஸ்பர்ஷம் பெற்ற அந்த விருட்சங்கள் சுகேனான் பபு சுகமாக அடைந்தன. ஈஸியான ஈஸியாவே அடைஞ்சிட்டு, அதுக்குன்னு ஒன்றும் தபஸே பண்ணல, நின்றுட்டு இருக்கிறதே தபஸ்ன்னு பெருமாள் நினைச்சார் போல இருக்கு. ஒத்த காலில் நிக்கிறது பத்தியா, இந்த மரங்கள்லாம் ஒத்த காலில் நிக்கிறான்ற பாருங்க. அந்த மாதிரி ஒத்த காலில் மரங்கள்லாம் நிக்கிறத பார்த்து, ரெண்டு அதுக்கு ஒரு கால் தான் இருக்கிறதே, ஒரு கால் தான் அந்த ஒரு காலால நிக்கிறது. அந்த மரங்களை பார்த்து பெருமாளுக்கு ஒரே சந்தோஷம். ஒவ்வொரு மரத்தையும் ஸ்பர்ஷம் பண்ணாத மரம் கிடையாது, செடி கிடையாது, கொடி கிடையாது, புதர் கிடையாது, குஞ்சங்கள் கிடையாது, களிகள் கிடையாது, குஞ்ச களின்னுவா. அந்த மாதிரியாக அங்க கிருஷ்ணாஸ்லேஷ விசேஷிதாசி தருச்சே காளிந்து, இதே இதே கவி அங்க யமுனா வர்ணனம்னு ஒரு வர்ணனம் விஸ்வகுடாதர்ஷ சம்பூல என்னமா எழுதுவார். கிருஷ்ணாஸ்லேஷ விசேஷிதாசி தருச்சே காளிந்தி துப்பியம் நமஹா குஞ்சேபியா சிதாவ காம்பு கணிகா புஞ்சேபியேஷோஞ்சலிஹி கோபிபிஹி பரிதீப்சயா முரதி போஹோ வியாசுஸ்திதாப்யோ நதீஹி தேவாயை நதீஹி உபாயேவம் உபாசிதாய ச நமோ வாகா நதீஹி மஹி அப்படின்னு இதே சுவாமி அங்க சாதிக்கிறார். அதாவது வெங்கடாத்ரி சுவாமிக்கு கிருஷ்ணாஸ்லேஷ கிருஷ்ணருடைய விஷயத்திலையும் யமுனையினுடைய விஷயத்திலையும் விசேஷமான ஈடுபாடு. கிருஷ்ண ஆஸ்லேஷ விசேஷித அசிதருச்சே, கிருஷ்ணத்தினுடைய கிருஷ்ணனுடைய சம்பந்தத்தினால் ஏற்பட்ட அசித கருப்பான ருச்சியை, கருப்பான கலரை உடைய அந்த யமுனை யமுனையை நமஸ்காரம் பண்றார். கிருஷ்ணாஸ்லேஷ விசே ஏற்கனவே கருப்பு, ஆனா கிருஷ்ணாஸ்லேஷத்தினால இன்னும் கருப்பா இருக்குன்னு. கிருஷ்ணாஸ்லேஷ விசேஷிதா அசித ருச்சி அசிதம், சிதம்னா வெண்மை, அசிதம்னா கருப்பு, அசித ருச்சி. அதனால சிதபக்ஷம் அசிதபக்ஷம்னு எழுதுவா. சிதபக்ஷம்னா சுக்லபக்ஷம், அசிதபக்ஷம்னா கிருஷ்ணபக்ஷம். அசிதருச்சே காளிந்தி ஹே காளிந்தி துப்பியம் நம குஞ்சேபியா சிதாவகாம்பு கணிகா புஞ்சேபியா ஏஷோஞ்சலி. அதாவது குஞ்சேபியா அங்க இருக்கிற புதர்கள் எதெல்லாம் வந்து உன்னுடைய கங்கையினுடைய மை அதாவது துகள், அதாவது என்ன நீர் திவலைகள் இருக்கேன், அது பட்டு வளர்ந்தனவோ. குஞ்சேபியா சிதாவக அம்பு கணிகா புஞ்சேபியா, அது ஒன்றும் இல்லாம தாவக அம்பு கணிக்கா புஞ்சேபியா, அது உன்னுடைய ஜலத்துக்கும் அதுக்கும் சேர்த்து எல்லாத்துக்கும் நமஸ்காரம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ற. அந்த மாதிரி இந்த மரங்கள்லாம் பண்ண இந்த என்ன பிரகஸ்பதி வனஸ்பத்தின்னு கொஞ்சம் தான் வித்தியாசம். பிரகஸ்பதிக்கு பெருமாளுடைய கிருபா கிடைச்சது, வனஸ்பதிக்கும் கிடைக்கிறது. லோகே பிரகஸ்பதி வனஸ்பதி தாரதமியம் எஸ் யா கட்டாட்ச பரிணாமம் உதாகரந்தின்னு, தாயாருடைய கட்டாட்சத்தினுடைய வித்தியாசம் தான் பிரகஸ்பதியையும் வனஸ்பதியையும் ஆக்குறது. கொஞ்சம் அதிக கட்டாட்சம் இருந்தா பிரகஸ்பதியா இருக்கு, ரொம்ப கம்மியான கட்டாட்சமா இருந்தா வனஸ்பதியா இருக்குன்னு சாதிக்கிறார். ஆனா அந்த வனஸ்பதியை கூட பெருமாள் விட்டு வைக்கல. அதுகளுக்கெல்லாமும் கற்பாரி ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ பொற்பா முதலா புல்லரும்பாதியோ நன்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றமும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்றனன் என்பதாக சராசரம் முற்றமும் செடி கொடிகள் கூட வீடு பெயரை அடைந்தன அப்படின்றதாக அங்க ராமாவதாரத்திலயும் அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்திலயும் அதே மாதிரி ததேவ யமுனா தட்டி தருகனஹா சுகேன அன்பபூத். எந்த ஒரு பெருமாளுடைய கிருபையை தெய்வத்தத்தை அவர்கள் சிரமப்பட்டு யோகாதிகளால அனுஷ்டான யோகாதி அனுஷ்டானங்களால அவர்கள் அனுபவித்தார்களோ அதே தெய்வத்தத்தை யமுனை நதியின் கரைகளில் உள்ள மரக்கூட்டங்கள் யமுனா தட்டி தருகனஹா யமுனா யமுனையினுடைய கரையில் உள்ள தருகணஹா மரங்களுடைய கணங்கள் கூட்டங்கள் சுகேன அன்பபூத். கணஹான்னு அங்க ஏகவசனம் பண்ணதுனால சுவாமின் தருகணஹான்னாக்க பகுவச்சனமாச்சே அப்படின்னு நினைச்சுட்டு கூடாது. தருகணஹான்னு கணம் கூட்டம் ஒண்ணுதானே, அதனால ஏகவசனத்துலதான் பரிவசானம் ஆகும். அதனால அன்பபூத் அனுபவித்தன என்று அங்கேயும் ஏகவசனத்தை ஏதாவது பண்ணி என்னவா இருக்கு பாருங்க ஸ்லோகங்கள். தப்போ விதிக யோகினஹா தவதயாம் அவிந்தம் தயாம் அகிஞ்சனதையைவதாம் அமிர்தசோதரி பிராப்னுமஹாம். இதான் நாங்க ஷார்ட்கட் அடிக்கிறது, அதான் ஸ்மார்ட் ஒர்க் பண்றது. எங்க தாயார் வந்து எதுக்கு மசீவள் அப்படின்னு பார்த்து அவளுக்கு தயை அதிகமா இருக்கு, நம்மளுடைய ஆகிஞ்சன்யத்தை பொறுத்துக்க மாட்டாள் அப்படின்னு இவா புரிஞ்சுட்டு இருந்தாள். அவா என்ன புரிஞ்சுட்டு இருந்தாள், அவா சிரமப்பட்டு தபஸ்னால யோகாதி சாட்சாத்காரம் பண்ணி எந்த தாயாருடைய தயையை அவர்கள் அடைந்தார்களோ அதை கேவலம் ஆகிஞ்சின்யம் அனன்ய கதித்துவம் என்ற தத்துவங்களால் நாங்களும் அடைகிறோம். இது எப்படி என்றால் சமாதியில் ஈடுபட்டு பகவானுடைய சாட்சாத்காரத்தை அடையும் யோகிகள் ஒரு பக்கம் இருக்க, அதே சந்தோஷத்தை அதே பகவத் அனுபவத்தை யமுனா தட்டியில் இருக்கிற மரங்கள்லாம் எப்படி அடைந்தனவோ சுகேன அன்பபூத், அது மாதிரி நாங்களும் சுகமாக அடைகிறோம் என்பதாக சாதிக்கிறார். இப்ப என்ன தாயாரால இப்ப என்ன பண்றவா, ரொம்ப ட்ரிக்கா என்ன பண்ணுவாங்களா, நீங்க சொன்னீங்களே சார் அந்த மாதிரியே நான் நோட் எழுதிட்டேன் சைன் பண்ணிடுங்கோ அப்படின்வா. நான் என்ன சொன்னேன்னு கேட்டேன், நீங்க அதுல எழுதியிருக்கிற விஷயம் நான் சொல்லலன்னு சொல்ல முடியாது, அவர் சொன்னேன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சிரமம் அதெல்லாம். அந்த பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறச்ச என்ன பண்ண வேண்டியதா இருக்கும், வீட்டுல நம்மளுக்கு மேல இருக்க அதிகாரிகள் நோட் எழுதச்சன் ஆஸ் யூ டோல்டு தட் தீஸ் ஆர் ஆல் த இன்ஸ்டிடியூஷன் ஷுட் பி விசிட்டட் அட் ஒன்ஸ் அண்ட் சப்மிட்டட் த மீன் ரிப்போர்ட் அப்படின்னு எழுதிட்டு சைன் பண்ணி ஃபார் யுவர் கைண்ட் கைண்ட் அட்டென்ஷன் அண்ட் ஃபர்தரன்ஸ் அப்படின்னு போட்டு விட்டோன்னா என்ன ஆகும்னா, உடனே அவர் சைன் பண்ணி எல்லாம் அவசியம் போங்கன்னு தான் சொல்லி ஆகணும், வேற வழியே கிடையாது. அந்த மாதிரியாக இந்த இடத்துல இப்ப தாயார் இடத்துல அந்த அவள்லாம் அடையறது நான் ஈஸியாவே உன்னுடைய கிருப்பையினால ஆக்கிஞ்சின்யம் மூலமா அடையறேன்னு சொல்லிட்டா தாயாரால ஒண்ணும் இப்ப தட்டி கழிக்கவே முடியாது. அது ஒரு டெக்னிக் கூட. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். அபார பரிதாபகிருத் பவதபாதபந்தா வயம் பிரபாமி வசுபாவனீம் தவ கிருபாமுபாசீமஹி உதஞ்சித தனஞ்சய பிரபுருதாரஹே திரியயா யயா உதக உததி கன்யகே தபன மத்யகசீததம். 22வது ஸ்லோகம். அபார பரிதாபகிருத் பவதபாதபந்தா வயம் பகாரத்தை எப்படிலாம் யூஸ் பண்றாரு பாருங்க, இன்னொரு ஸ்லோகத்துல பகாரத்தை யூஸ் பண்ண போறார், அந்த அழகே அழகு. அப்புறம் நம்ம அதை அந்த ஸ்லோகத்தையும் அனுபவிக்க போறோம், இன்னொரு 100-150 ஸ்லோகம் தள்ளி வரும் அது. இந்த இடத்துல பாருங்க, பிரபாமி வசு பாவனீம் தவ கிருபாமு பாசிமஹி. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்டார் ஸ்லோகாஸ். இதுல இருக்க ரசத்தை அனுபவிச்சோன்னா ஸ்லோகங்களை சொல்லிட்டே இருக்கணும் போல இருக்கும். அபார பரிதாபகிருத் பவதப ஆதப அந்தாக வயம். நாங்கெல்லாம் எப்படி இருக்கோம் அப்படின்னா, அபாரமான எண்ட்லெஸ் ஆன பரிதாபம் தாபங்கள் ஏற்படுத்தக்கூடிய கஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய அப்பா பரிதாப கிருத்து பரிதாபங்களை செய்கின்ற நம்மளுக்கு பரிபவங்களை ஏற்படுத்துகின்ற இந்த பவதப பவதபம் பவம் என்கிற சம்சாரம் என்ற தப தபன உஷ்ணம் அதனுடைய தபன இந்த தப தப தபன சூரியன் கூட உண்டு, சூரியனுக்கும் பேருண்டு. தப ஆதப அதனுடைய தப ஆதப அதனுடைய உஷ்ணத்தினால அந்தாகாவயம் நாங்கள்லாம் கண் தெரியாம குருடு மாதிரி இருக்கும். எதனாலன்னா அத்தியதிகமான வெயில் காஞ்சதுனாலும் கண்ணெல்லாம் ஒர்க் பண்ணாது, தேஜஸ் அதி தேஜஸ் கண்ணில் இருக்கிற தேஜஸையே அபிபவம் பண்ணக்கூடிய அளவுக்கு தேஜஸ். அப்படிப்பட்ட சம்சாரம் என்கிற சமுத்திரம் இருக்கே அந்த அந்த அதுல வந்து அபார பரிதாபத்தை உண்டு அபாரமான பரிதாபத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த பவ சம்சாரம் என்கிற ஒரு உஷ்ணம் சூரியன் இருக்கானே அதனுடைய ஆதபத்தினால அதனுடைய வெயில்னால அதனுடைய எரிச்சல்னால அந்தாகாவயம் ஆதப அந்தாகாவயம் கண் தெரியாமல் தவிக்கிறோம். ஆனா என்ன கிடைச்சதுன்னா பிரபாமி வசுபாவனீம் தவ கிருபாமு பாசிமஹே. காருண்ய ஸ்தபகம்ன்றதான ஸ்தபகம் இது. முடிக்க போறார் காருண்ய ஸ்தபகத்தை. அதுல கிருபா பிரபாமிவ சுபாவனிம், பிரபா அப்படின்னாக்க அதுவாவே வர அந்த ஃபவுண்டன் சொல்றோமே அதுக்கு பிரபான்னு பேர். அதாவது பெரிய மறுஸ்தலத்துல இருக்கக்கூடிய நடுவுல இருக்கிற ஒரு ஃபவுண்டன், அத அந்த ஜலம் அப்படி ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவா. அந்த பிரபாமிவ சுபாவனியும் ரொம்ப பாவனமான, ரொம்ப அது எப்படினா அது வந்து அது சுத்தமானது பவித்திரமானது, அதுல எந்த ஒரு அசுத்தமும் கலக்கல. அப்படிப்பட்ட பிரபாமிவ சுபாவனியும் தவ கிருபாம், உன்னுடைய கிருப்பை இருக்கே எங்களுக்கு ஆதபத்து நடுவுல பெரிய ஒரு மறுஸ்தலத்துல, சம்சாரமாகிற மறுஸ்தலத்துல பரிதப்தாளான எங்களுக்கு ஒரு பிரபா மாதிரியாக, பிரபாமிவ சுபாவனியும் ரொம்ப பாவனமான தவ கிருபாமனுடைய கிருப்பையை உபாசிமகி உபாசிமகி உபாசிக்கிறோம். அதை தான் எல்லாம் என்று நம்பி இருக்கிறோம், அதையே நாங்கள் கிருப்பையே உபாசிக்கிறோம். எப்படி சொல்ற பாருங்க அந்த வாக்கியங்கள் ரொம்ப அழகே வந்துடும். பிரபாமிவ சுபாவனியும் தவ கிருபாம் உபாசிமகி என்பதாக எனக்கு அந்த அந்த பக்கத்து எதிர்கரையில இருந்தவனுக்கே எனக்கு இவ்வளவு ஃபீலிங் வருது அவர் விஷயத்துல. அதே வம்சத்துல வந்திருக்குவா, கேட்டுட்டு இருக்கா மாமி ரமா மாமி, அதே வம்சத்தை சேர்ந்தவா. எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், எவ்வளவு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் பாருங்க. பிரபாமிவ சுபாவனியும் தவ கிருபாம் உபாசிம, எல்லாரும் கேட்கறதுக்கு முன்ன அவர் ரெக்கார்டிங் பண்ணி அனுப்பணும்னுட்டார். ரெக்கார்டிங் நான் மட்டும் உட்காந்து பண்ணேன்னா அவ்வளவு சுவாரஸ்யமா வராதுன்னு அப்படி எனக்கு நல்லா தெரியும். அதனால என்ன பண்றேன், யாரோ ஒருத்தர் கேட்கணும் அப்படின்னா யார் கேட்கலாம் அப்படின்னாக்க, இதே வம்சத்துல அவதரிச்ச அந்த சம்ஸ்கிருதத்துல ஈடுபாடுடைய அந்த ரமா மாமி கேட்கட்டும் அப்படின்றதாக. அதுவும் ரமான்ற பேர் லக்ஷ்மிக்கு இருக்கிறதுனால லக்ஷ்மியே கேட்கற மாதிரி நினைச்சுட்டு அந்த மாமி கேட்கறா, அவளுக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு ரெக்கார்டிங் அனுப்புறேன். எப்படி இருக்கு பாருங்க ஸ்லோகம். பிரபாமிவ சுபாவனீம் தவ கிருபாம் உபாசிமஹி, ஒரு ஒரு மறுஸ்தலத்துல இருக்கிற ஒரு வாட்டர் ஃபவுண்டன் மாதிரியாக உன்னுடைய கிருபையானது எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாங்க சம்சார தாபத்துல தவிச்சுட்டு இருக்கவர்களுக்கு ஒரு ஓஎஸ் அந்த மாதிரி கிடைக்கிற மாதிரியாக கிடைச்சிருக்கு உன்னுடைய கிருபை, அதை நாங்கள் உபாசனை செய்கிறோம் என்பதாக. அபார பரிதாப கிருபவத பாத பந்தா வயம் உபாசிமை, அப்படிப்பட்ட நாங்கள், எப்படிப்பட்ட நாங்கள், அபாரமான தாங்க முடியாத பரிதாபத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சம்சாரமாகிற ஒரு பெரிய சூரியனுடைய ஆதபத்தினால் அந்தர்களாக குருடர்களாக இருக்கும் எங்களுக்கு ஒரு பிரபை, பிரபா என்று சொல்லக்கூடிய அந்த வாட்டர் ஃபவுண்டன் மாதிரியாக இருக்கக்கூடிய, மறுஸ்தலத்துல இருக்கிற வாட்டர் ஃபவுண்டன் மாதிரி இருக்கக்கூடிய உன்னுடைய பாவனமான கிருபையை நாங்கள் உபாசனை செய்கிறோம். பா என்னமா இருக்கு பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்லோகம். உதஞ்சித தனஞ்சயம் பிரபுருதாரஹே திரியா உததி கன்யகே தபன மத்யக சீததாம், யயா எந்த உன்னுடைய தயையினால், யயா அப்படின்னா இந்த யா தயா தயாமுபாசிமகி, யயா பை தட் கிருபா பை விச் அப்படின்னு அர்த்தம். சாதாரணமா வந்து உன்னுடைய பை விச்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு தான் தெரியுமே, அதுக்கு முன்ன மென்ஷன் பண்ணிருக்கிற தயை தான். அந்த தயையினால் எந்த உன்னுடைய தயையினால், உதஞ்சித தனஞ்சயா, அதாவது உதஞ்சிதா தனஞ்சயா ஏனசஹா, உதஞ்சிதா அப்படின்னா உயர்த்தப்பட்டவன், தாழ்ந்தவான ஸ்திதியில இருந்த கௌரவர்களுடைய சேனையினால், கௌரவர்களுடைய ஒரு வக்ர புத்தியினால் அடிபட்டு கிடந்த, அதனாலேயே தாழ்ந்த நிலையில் இருந்த அர்ஜுனனை உயர்த்தியவர் உதஞ்சித தனஞ்சயா. உதஞ்சிதா தனஞ்சயா, அவருக்கு சாமர்த்தியம் இல்லாதவன் இல்ல, அவனுக்கு தனஞ்சயன் பேரே எதனால வந்தது, அதாவது யாகம் பண்றதுக்கு வேண்டிய தனத்தெல்லாம் கொண்டு போய் ரெண்டு நாள் தேசத்து மேல போரிட்டு கொண்டு வந்து உடனே கொண்டு வந்து கொடுத்தான், அதனால தனம் ஜெயதி இது தனஞ்சயா அப்படின்றதாக. உதஞ்சித தனஞ்சயா, தூக்கி பிடிக்கப்பட்ட தனஞ்சயனான தனஞ்சயனை உடைய அர்ஜுனனை உடைய பெருமாள், அதாவது உதஞ்சிதா உதஞ்சித தனஞ்சயா என்பதானது கிருஷ்ணரை குறிக்கும் சப்தம். மேலும் தனஞ்சயா என்ற சப்தம் நெருப்பையும் சொல்லும். அதனால என்ன இப்போ உதஞ்சித தனஞ்சயா, அதாவது ரொம்ப கோபத்தை உடையவன், நெருப்புன்றது கோபத்தினுடைய பிரதீகம், அனல் மாதிரி கக்கிறான்பா அப்படின்றா பாருங்க, கோபத்துல பேசுறவனே அந்த மாதிரி பாரு, தீவிழி விழிக்கிறான் பார் அப்படின்னு சொல்றாரு, அந்த மாதிரி தீவிழி விழிக்கிறது மாதிரியாக நெருப்பு அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் கிடைக்கும் கோபத்துல இருக்கச்ச பெருமாள். உதாரஹேதிஹி, பெரிய பெரிய ஆயுதங்கள் உடையவன் அப்படின்னு அர்த்தம். கோபம் வந்தவன் பெரிய பெரிய ஆயுதங்களை வச்சுட்டு இருந்தானா, எவ்வளவு பயப்படணும் பாரு, பெருமாளுக்கு எவ்வளவு கோபம் வந்தது, அந்த கோபத்தினால ராவண வதம் பண்ணச்ச எவ்வளவு கோபம் இருந்திருக்கும். உதார ஹேதிகி, உதாரமான பெரிய பெரிய ஆயுதங்கள், உதாரன்றதுக்கு சின்ன சின்ன இல்ல கச்சிதமான ஆயுதங்கள் கிடையாது, நல்ல பெரிய பெரிய ஆயுதங்கள். ராமருடைய ஹைட்டுக்கு ஆஜானு பாகுவா இருக்கிறது நம்ம கல்பனை பண்ணச்சே ராமரை வந்து எவ்வளவு ஹைட்டா தான் கல்பனை பண்ணும். அப்படிப்பட்டவர் அவர் எவ்வளவு பெரிய ஆயுதங்கள் எல்லாம் வச்சுக்க கூடியவர்ல. உதார ஹேதிகி, ஹேதிகினா ஆயுதங்கள்னு ஒரு அர்த்தம். அப்புறம் ஹேதிகினா இன்னொன்னு ஹேதி ராஜா அப்படின்னு நிறைய கொழுந்துகள், சுதர்சன ஆழ்வார சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி கொழுந்து விட்டெறுகின்ற ஜுவாலைகளுடன் கூடியவன் உதார ஹேதிகி. தபன மத்தியகா, அது யாருன்னா தபன சூரியன் நடுவில் இருப்பவர், சூரியனுடைய நடுவில் இருப்பவர் அப்படின்னுட்டு. யார் அது? சூரியனுடைய நடுவில் இருக்கிறது விஷ்ணுன்னு அர்த்தம். அதுக்கு அது என்ன, ஒரு ஸ்லோகம் ஒண்ணு ரொம்ப நாள் முன்ன எழுதினேன், அந்த விஸ்வாமித்ரஹான்னு. விஸ்வாமித்ரருக்கு சப்தத்துல விஸ்வமித்ரஹான் தான் இருக்கணும், அது என்னமோ விஸ்வ அமித்ரஹான் ஆயிடுச்சு. அதுக்குன்னு தனியா பாணினி ஒரு சூத்திரம் சொல்லி விஸ்வாமித்ர சப்தத்துல அகாரம் வரும் அப்படின்னு ஒரு சூத்திரத்தை போட்டு விட்டார். என்ன விஸ்வமித்ரஹான் தானே, விஸ்வ உலகத்துக்கெல்லாம் மித்ரன், ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறவர்னு தானே அர்த்தத்துல விஸ்வமித்ரம் தானே வரணும். விஸ்வாமித்ரஹான் வருமா? விஸ்வாமித்ரஹான் எப்படா வந்ததுன்னா, அதனால அது என்ன பண்ண ஒரு ஸ்லோகம் ஒண்ணு எழுதினேன். காயத்ரினால ஜெகத்தெல்லாம் ரட்சிக்கிறவா ரெண்டு பேர், அதுல ஒன்னு விஸ்வாமித்ரர், ஒன்னு சூரியன். சூரியனுக்கு அந்தரிய அந்த உள்ள இருக்கிற பெருமாள், அந்த அந்தகா இருக்கக்கூடிய மத்திய மத்திய சூரிய மண்டல மத்தியஸ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, சூரிய மண்டல மத்தியத்துல இருக்கிறவர். அந்த கேயூரவான், மகர குண்டலவான், கிரீட்டி, ஹாரி, ஹிரண்மயோ புகுதித்த சங்க சக்கரர் தான் சூரிய மண்டல மத்தியத்துல இருக்கிறவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த பெருமாள் இருக்காரே, அவர் வந்து சூரியனுடைய மத்தியில இருக்கார். விஸ்வாமித்ரர் என்னன்னா ரெண்டு பேரும் காயத்ரினால லோகத்தை ரக்ஷணம் பண்றவா. அப்புறம் வர்ணபேதன தக்ஷாள், ரெண்டு பேரும் கலர மாத்திர சாமர்த்தியம் உடையவாள். என்னடா இது பச்சை பசையல்னு இருக்கிற பயிர் எல்லாம் அண்ணா காய வச்சு அதுக்கு விரைகள் எல்லாம் கொடுத்து அதை வந்து மனுஷா எல்லாம் போக்கியமா அமைசெய்கிற மாதிரி நெல்லாக பண்ணி அரிசியாக பண்ணி கொடுக்கிறவர். அதனால என்ன, கலர் சேஞ்ச் பண்ணணும் அவர். அவர் வஸ்துக்களுக்கெல்லாம் கலர் சேஞ்ச் பண்றவர். வெள்ளையா இருக்கிறத பச்சையா மாத்துறவர், பச்சையா இருக்கிறத பழுப்பா மாத்துறவர். இதெல்லாம் பண்றதுனால வர்ணபேதன தக்ஷர்னு சூரியரையும் சொல்லலாம். அதே மாதிரி விஸ்வாமித்ரனும் வர்ணபேதன தக்ஷர். எப்படின்னா அவர் வந்து முதல்ல க்ஷத்ரிய வர்ணத்துல இருந்தார், அவரே பிராமண வர்ணத்துக்கு மாறுற லெவலுக்கு அவர் தன்னை உயர்த்தினார். வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷின்ற பட்டத்தையும் அடைந்தார். அதனால வர்ணபேதன தக்ஷா. அதுல விஸ்வாமித்ரன் ஒருத்தருக்கு பேரு, இன்னொருத்தருக்கு மித்ரஹன், சூரியனுக்கு மித்ரஹன் பேரு. விஸ்வாமித்ரஸ்ய மித்ரஸ்ய மத்தியே இந்த குவாலிட்டிஸ் ரெண்டும் ஒன்னா இருக்கிறதுனால அங்க பெருமாள் வந்து அகார ரூபேன அங்க பெருமாள் நடுவுல இருக்கார். அதே மாதிரி அகார ரூபேன நாமளும் இங்க வந்து உட்காந்துடலாம் அப்படின்னு விஸ்வாமித்ர சப்தத்திலேயே அகாரம் வந்து உட்காந்துட்டாரோ, அகார சப்த வாசனான பெருமாளே சூரியன் நடுவுல இருக்கிறதுனால இங்கேயும் வந்து அதே மாதிரி உட்காந்துட்டாரோ. ரெண்டு பேரும் வர்ணபேதன தக்ஷால், ரெண்டு பேரும் காயத்ரினால விஸ்வத்தை ரக்ஷணம் பண்றவாள்ன்ற ஹேத்துனால அப்படின்ட்டு அந்த ஸ்லோகத்துக்கு தாத்பரியம். கண்ணன் சுவாமி ரொம்ப என்ஜாய் பண்ணார் அந்த ஸ்லோகத்தை. அது பரோடால இருக்கும்போது அவரோட ஹைதராபாத் கண்ணன் சுவாமியோட டீ போக நேரிட்டது ஏதோ வண்டியில, அந்த சமயத்துல இந்த ஸ்லோகத்தை எழுதி அவர்கிட்ட சொன்னேன். அப்பவே எழுதி அப்பவே காமிச்சோம். அவரும் ஒரு ஸ்லோகம் எழுதினார், அடியன் ஒரு ஸ்லோகம் எழுதினேன். அந்த மாதிரி பெரியவாளோட இருக்குச்சு, அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோகங்கள் வரும். அது விஸ்வன காயத்ரி ஆத்ராயத்தோர் விஸ்வம் வர்ணபேதன தக்ஷயோஹோ விஸ்வாமித்ரஸ்ய மித்ரஸ்ய மத்தியே அகாரஹா பிரதிஷ்டிதஹான்றதா ஸ்லோகம். அது அங்க வந்து பாணினி என்ன பண்ணியிருந்தார், பாணினி வந்து அகாரம் வரும்னு சொல்லியிருந்தார். அதுக்கு இந்த ஸ்லோகம் வந்து காரணத்தையும் சேர்த்து சொல்றதா அமைஞ்சிருக்கு. உதார ஹேதிகி தபன மத்தியகா, சூரியன் நடுவில் இருப்பவரான அந்த பிரபு பெருமாள் இருக்காரே, சீததாம்யய, அவரே சீதமாயிட்டார். இவ்வளவு அதாவது சீத்தமாரத்துக்கான ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடையாது அவருக்கு. அவரே இந்த கிருப்பையினால சீத்தமாறாருனா பாரு அப்படின்னா அர்த்தம், தாயாருக்கு எவ்வளவு சந்தோஷமாகும். பத்தியா நம்மளது ரகசியம்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கான் இந்த செல்ல குழந்தை அப்படின்னு ஒரு பார்வை பார்க்க மாட்டாரோ பாட்டாளும். ஏன்னா உதார ஹேதி, அதாவது உதஞ்சித ஏயா எந்த உன் தயினால் பெருமாளே சீத்தமாயிட்டாரோ. அவர் எப்படா இருக்காரு அப்படின்னா, உதார உதஞ்சித தனஞ்சயா, தனஞ்சயம் நெருப்பு, அதாவது நெருப்பினால் மிகவும் உஷ்ணமாக இருக்கக்கூடியவர், நெருப்பு போன்ற கோபத்துடன் கூடியவர், நெருப்பு போன்ற கண்களை உடையவர். ஏன்னா சூர்யா சந்திரன், சூரியனும் சந்திரனும் ரெண்டு பேர் ரெண்டு கண்கள் மாதிரி பெருமாளுக்கு. அதனால சூரியனும் ஒரு கண்ணு தானே, அப்படியே பார்த்தார்னா எவ்வளவு பொசுங்கிடும் எல்லாம், அவ்வளவு கோபம் வரும். அவருக்கு கோபத்தையே, சிவனுக்கு கோபத்தை கொடுக்கிறவரே இவர் தான். சிவனையே உண்டு பண்ண இவர், சிவனுக்கு கோபத்தை உண்டு பண்றவர் யார் இவர்? அங்க கோபத்தை உண்டு பண்றவரே எவ்வளவு கோபத்தை உண்டு பண்றாருன்னா, தனக்கு வந்தா எவ்வளவு பெரிய கோபம் வரும். அதனால உதஞ்சித தனஞ்சயா ஒரு அர்த்தம், இன்னொன்னு அர்ஜுனனை தூக்கி பிடித்தவர்னு அர்த்தம். உதாரஹேதிகி, பெரிய பெரிய ஆயுதங்களை உடையவர், கொழுந்து விட்டு எடுகின்ற ஜுவாலையை உடையவர் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் உதாரஹேதிகின்றது கிடைக்கும். அதனால இன்னும் உஷ்ணமா தான் இருப்பார். தபனமத்தியகான்னு சூரியன் நடுவில் இருக்கிறதுனால இன்னமே சூடா இருப்பார். அப்படிப்பட்ட பிரபு கூட சீததாமிய சில்லுனாயிட்டார் அப்படின்னு. இப்ப வந்து பெருமாளுக்கும் சந்தோஷம் தான், தாயார்னால தானே நான் சந்தோஷம். ஆம்பியால கொண்டாடுறதுன்றது வழக்கம் தானே, அதனால அவரும் பொறுத்துருவார். என்ன இன்னொரு இடத்துல நான் தாயார ஸ்தோத்திரம் பண்ண போறேன், அதனால பெருமாளுக்கு 100 சொக்கா வெடிக்க போறது அப்படின்ட்டு சாதிக்கிறார் பட்டர் தன்னுடைய ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல. என்ன ஸ்புடத்து புஜயோகோ கஞ்சுக சதம் அப்படின்றதாக அந்த தாயார பத்தி பேச போறேன். அதுக்கு பெருமாள் சந்தோஷமாயி 100 தடவை சொக்கா மாத்தணும் பெருமாளுக்கு. அவ்வளவு புஷ்டர் ஆயிடுவார், ஒரு ஸ்லோகம் சொல்ல சொல்ல அவர் இன்னும் கொஞ்சம் புஷ்டர் ஆயிடுவார். போட்ட சொக்கா போ, முதல்ல போட்ட சக்க ஷர்ட் போறாது, அடுத்த ஷர்ட் மாத்தின்றே இருக்கும் அப்படின்றதாக அங்க சாதிக்கிறார். அந்த மாதிரி தாயார சொன்னா பெருமாளுக்கு பெருமைதான். அதனால ஏதோ ஒரு விதத்துல நானும் சீதம் ஆயிட்டேன் அப்படின்னு, என்ன சில்லுன ஆயிட்டேன்னு சொல்லிட்டே அப்படின்னு கோச்சுன்ற மாட்டார் பெருமாள். உததி கன்யே அபார பரிதாப பவத பாத பந்தாக வயம் பிரபாம் இவ சுபாவனீம் தவ கிருபாம் உபாசிமஹி யயா யயா கிருபயா உதஞ்சித தனஞ்சயா உதாரஹேதிஹி தபன மத்யகா பிரபு பிரபு சீததாம் யாதி சீததாம் யயௌ. அவரும் சீதத்தை சைத்யத்தை அடைந்தாரோ என்பதா கடைசி ஸ்லோகம். கம்சாராதி பிரேயசி சம்சாராப்தௌ பிரபன் பிரமன்னநாதோஹம் அம்பதவ சாத்வகம் பாமனுகம் பாம் நாவமவலம்பே. கம்சாராதி பிரேயசி, அதாவது கடைசி ஸ்லோகம் சிம்பிளா இருக்கணும், அதே சமயத்துல வேற சந்தஸ்ல இருக்கணும். அதனால இந்த ஸ்லோகத்தை இப்படி அமைச்சிருக்கார். கம்சாராதி பிரேயசி, இக்கம்சனுடைய அராதி சத்ரு விஷ்ணு பெருமாள் கிருஷ்ணர், அவனுடைய பிரேயசி அவனுடைய பிலவுட் ஒன் தாயாரே, சம்சாராப்தௌ பிரமன் சம்சாரம் என்கிற சமுத்திரத்தில் இங்கும் அங்கும் திளைத்துக் கொண்டிருக்கிற அநாதகாகம் நாசன் இல்லாத நான், அம்ப தவ சாத்வகம் பாம் அம்ப தாயாரே, அகம் தவ அகம்பாம் அனுகம்பாம் நான் உன்னுடைய அசைக்க முடியாத அனுகம்பாம் கிருபையை தயையை சாது அவலம்பே நன்றாக பிடித்துக் கொள்ளுகிறேன் விடமாட்டேன்னு அர்த்தம். அதாவது தாயார ஒரு தடவை சந்தோஷப்பட 1000 ஸ்லோகம் தான் பண்ணிட்டேன், பண்ணா பண்ணட்டும் பண்ணாடா போட்டோம் அப்படின்னு விட்டுறது இல்ல, அதே கிருப்பைய மறுபடியும் மறுபடியும் உபாசனை பண்ணிட்டே இருக்கு. தவ கிருபாம் உபாசிமஹே, உபாசனம்னா எது வரை என்ன யாவச்சீவம் என்ன ஆ பிரயாணா தத்ராபி திருஷ்டம்னு சூத்திரக்காரர் சொல்ற மாதிரி ஆ பிரயாணம் நம்மளுடைய கடைசி யாத்திரை பரியந்தம் இந்த உபாசனைய தாயாருடைய கிருப்பையினுடைய உபாசனைய பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றதாக அதெல்லாம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அங்கங்க சொல்றிருக்கிற விஷயங்கள் இந்த உபாசி மகேந்திர சப்தத்தை வச்சுட்டு எதுவரை உபாசனை பண்ணணும், 1000 ஸ்லோகம் பண்ணிட்டேன் இனிமே உபாசனை பண்ணணுமான்னு கூடாது. சுவாமி நான் 1000 ஸ்லோகம் எத்தனையோ தூரம் வாசிச்சுட்டேன் சுவாமி, இன்னும் தாயாருடைய கிருப்பையே கிடைக்கல அப்படின்னு கூடாது. தாயாருடைய கிருப்பைன்றது எப்படி கிடைக்கும் அப்படின்னாக்க மோக்ஷாந்த சம்பத்தியை கொடுக்கும். இந்த லோகத்துல எல்லாத்தையும் கொடுத்து உனக்கு எதிரியே சந்தோஷமா இருக்க வச்சு அப்படியே பணங்கள்லாம் நிறைய கொட்டிடுவோம் அப்படின்னு நினைச்சிருந்தாலே தப்பு. நம்ம வந்து எந்த ஒரு உத்தேசமும் இல்லாம தானே தாயார அப்ரோச் பண்ணணும். கம்சாராதி பிரேயசி அம்ப சம்சாராப்தௌ பிரமன் அநாதஹா அகம், வேறு யாரையும் சரணம் பற்ற முடியாத அளவிற்கு அநாதையாக இருக்கிற அகம், தவ அகம்பாம் அனுகம்பாம் அசைக்க முடியாத பிடிச்சாலும் புளியங்கொம்புன்ற மாதிரி அகம்பாம் அனுகம்பாம் சாது அவலம்பே நன்றாக பிடித்துக் கொள்ளுகிறேன். அதையும் புளியங்கொம்பாதான் நன்னா பிடிச்சுக்கணும். ரெண்டு ரெண்டு விஷயம், இவன் நன்னா பிடிச்சிட்டு அது விட்டுருத்துனா அது உடஞ்சு விட்டுனாலும் கஷ்டம், அது உடையில ஆனா இவனால பிடிச்சுட்டு இருக்க முடியலனாலும் கஷ்டம். அதனால ரெண்டும் வேணும்ன்றதுக்காக சாது அவலம்பே தவ கிருபாம் அகம்பாம் அகம்பாம் அனுகம்பாம் அனுகம்பா அந்த இம்பா யூஸ் பண்றதுல அவருக்கு தாத்பரியம். அகம்பாம் அனுகம்பாம் சாது அவலம்பே என்றதாக சாதிக்கிறார். இதை இப்படியாக இவருடைய இந்த இது முடிய, அதாவது ஸ்ரீ ஆத்ரேய ரகுநாத தீட்சித குரு சரணாரவிந்த அனுசந்தான சம்பாதித சாரஸ்வதஸ்ய ஸ்ரீமத் வேதாந்த தேசிக பாதாம்புஜைக குலதெய்வதஸ்ய சீனிவாச பதகமல தாசஸ்ய கமல தாசியைக தனசிய ஸ்ரீ வெங்கடாரிய தீட்சிதஸ்ய கிருதிஷு லக்ஷ்மி சஹஸ்ரே காருண்யஸ்தவகஹ சதுர்த்தஹ என்பதாக அந்த காருண்யஸ்தவகத்தை முடிக்கிறார். கம்சாராதி பிரேயசி சம்சாராப்தௌ பிரமன்னநாதோஹம் அம்பதவ சாத்வகம் பாமனுகம் பாம் நாவமவலம்பே. அடுத்தது கட்டாட்சஸ்தபகா என்பதாக கட்டாட்சம், தாயாருடைய கட்டாட்சத்தை பத்தி வர்ணிக்க போற ஒரு ஸ்தபகம் இது. ரொம்ப அற்புதமான ஸ்தபகம், இதுவும் நம்ம என்ஜாய் பண்ண போறோம். லக்ஷ்மி வதன லாவண்ய சுதோததி கிருதோதய கல்பவ்ருக்ஷ கடாக்ஷாத்மா காங்கிதானி கரோது நஹம். லக்ஷ்மி, இதுல நிறைய விஷயங்கள் சொல்லணும், ஆனா எவ்வளவு நிறைய அரை மணி தான் இருக்கு, சொல்லிடலாம். லக்ஷ்மி வதன லாவண்ய சுதோததி கிருதோதய கல்பவ்ருக்ஷ கடாக்ஷாத்மா காங்கிதானி கரோது நஹா என்றதா பதச்சேரும். லக்ஷ்மி வதன லாவண்ய சுதோதி கிருதோதயா ஒரு பதம், அதாவது இந்த லோகத்துல இப்ப கல்பக விருட்சம் தான் எல்லா பலனையும் கொடுக்கறது அப்படின்னு கேட்டு இருக்கும். கல்பக விருட்சம், கல்பக விருட்சம், இந்த கல்பக விருட்சம் என்னதுரா அப்படின்னாக்க, தாயாருடைய கட்டாட்ச ரூபத்துல இருக்கிற ஒரு வஸ்து அது. ஆனா என்னன்ன, அது எங்கடா உற்பத்தமாச்சுன்னா, அந்த லக்ஷ்மியினுடைய வதன லாவண்யம்னு ஒரு பெரிய சமுத்திரம், லக்ஷ்மியினுடைய வதனத்தினுடைய லாவண்யமே ஒரு பெரிய சமுத்திரம், அதுல இருந்து உதயமானது இந்த கட்டாட்ச ரூபமான கல்பக விருட்சம் அப்படின்னுட்டு இதெல்லாம் உத்ரேக்ஷ. ஆனா லக்ஷ்மி வதன லாவண்யம் என்கிற ஒரு பெரிய சமுத்திரராஜனுடைய சமுதிரத்துல ஒரு சமுத்திரம், நடுவில் இன்னொரு சமுத்திரம் இருக்கும், அது லக்ஷ்மி சமுத்திரம். அந்த லக்ஷ்மியினுடைய வதனாரவிந்தம்னு தனி இன்னொரு சமுத்திரம், அந்த லக்ஷ்மி வதன லாவண்யம்ன்ற ஒரு சமுத்திரம் இருக்கே, அதுல இருந்துதான் இந்த கல்பக விருட்சமானது உண்டாச்சு. எந்த சுரூபத்துல உண்டாச்சு அப்படின்னா, கட்டாட்ச சுரூபத்துல தாயாருடைய கட்டாட்சமே உருவாக எடுத்ததுதான் இந்த கல்பக விருஷம்ன்றது. அது யார் போய் என்ன கேட்டாலும் கொடுத்துன்னு இருக்கு, அது தாயாருடைய கட்டாட்சம் தான் அது கல்பக விருஷம்ன்றது, வேற ஒண்ணும் இல்ல. கல்பக விருஷம், கல்பக விருஷம்னா என்ன, தாயாருடைய கட்டாட்சத்தினுடைய சொரூபம் தான் அது அப்படின்னு சாதிக்கிறார். அது ஒன்றும் இல்லாம அது எங்க இருந்து உண்டாச்சுன்னா, சமுத்திரத்துல இருந்தானே உண்டாச்சு. எந்த சமுத்திரம்டான்னா, அது பெரிய சமுத்திரம், அந்த சமுத்திரராஜன் இருக்கானே, அதுக்குள்ள நிறைய சின்ன சின்ன சமுத்திரங்கள்லாம் இருக்கு. அது லக்ஷ்மி ஒரு சமுத்திரம், அந்த லக்ஷ்மி சமுத்திரம்ன்ற லக்ஷ்மி சமுத்திரத்துள்ள ஒரு வதனாரவிந்தம்ன்றது அழகுன்றது ஒரு தனி சமுத்திரம், அந்த ஃபேஸ்னுடைய அழகுன்றது ஒரு தனி சமுத்திரம். அந்த சமுத்திரத்திலேருந்து தான் இது உண்டாச்சு, சமுத்திரராஜன் சமுத்திரத்திலேருந்து தான் உண்டாச்சு. ஆனா அதுக்குள்ள இருக்கிற லக்ஷ்மியினுடைய வதனலாவண்யம் என்கிற சமுத்திரத்திலிருந்து உண்டான கல்பக விருட்சம் என்கிற தாயாருடைய கட்டாட்சமே உருவான அந்த வஸ்துவை கல்பக விருட்சா கட்டாட்சாத்மா நகா காங்கிதான் கரோத்து, இது எங்களுக்கு நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் செய்யட்டும். லக்ஷ்மி வதன லாவண்ய, லாவண்யம்னா என்ன அப்படின்னுட்டு ரொம்ப பெரிய விஸ்தாரமா சொல்லுவா இந்த சாயி ஆலங்காரிக்காள். அந்த முத்து இருக்கு பாருங்க, முத்து முத்த பாக்கச்ச வெள்ளையா வெளியில தெரிஞ்சாலும் அது அதனுடைய உள்ள அழகுன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து என்னன்னாக்க, வெளியில பாக்கச்ச முத்து தெரியற அழகு இல்ல, அது உள்ள நீரோட்டம், அது வந்து உள்ள வந்து ஒரு ஒரு ஷேடு மாதிரி இருக்கிறது, அதெல்லாம் எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சாயை அது. சாயையினுடைய ஒரு தரளத்துவம்னு சாதிக்கிறார். தரளத்துவம்னா அது லெஹர் மாதிரி அழுவி வளவளவா போயிட்டு இருக்கும், அதுல அலை மாதிரி இருக்கும், அது ரொம்ப பெருசா. அதெல்லாம் முத்துக்கள் எல்லாம் பரீட்சை பண்றவா தான் இது நல்ல முத்தா இல்லையான்னு கண்டுபிடிக்கிச்சு. அவ அந்த அதுக்கு உள்ள இருக்கிற அந்த தரளத்தை அப்படி எப்படி அலை மாதிரி எப்படி போற மாதிரி ஒரு ஒரு ஒரு இது, அது அதை வச்சுதான் இது எவ்வளவு அழகுன்னு கண்டுபிடிப்பா. அந்த மாதிரிதான் இந்த ஸ்திரீகளுக்கு லாவண்யம் அப்படின்றதாக அந்த கவி, அது அதாவது ஒரு ஸ்லோகம் உண்டு. முக்தா பலேஷு சாயாயாக தரளத்துவம் இவ அந்தரா பிரதிபாதி எதங்கேஷு லாவண்யம் மிக உச்சதே. லாவண்யம்னா என்ன அப்படின்னாக்க, அது வந்து எப்படியான முத்துக்கு உள்ள அது தெரியறதோ அந்த மாதிரி லாவண்யம்ன்றது உள்ள இருக்கிற வஸ்து, அது சரீரத்துல மேல இருந்து பார்த்தா தெரியாது. அந்த அந்த லாவண்யத்தை அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும், அது எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்ற அர்த்தம். ததும்பருது பாரு, அப்படியே அழகே ததும்பருது பாரு அப்படின்றா சில பேர். அத மாதிரி ததும்பருது தெரிஞ்சு ஸ்பஷ்டமா தெரிஞ்சதுன்னா ரொம்ப பெரிய அழகு தாயாருடைய அழகு. அந்த மாதிரி ஒரு லக்ஷ்மி வதன லாவண்யம்ன்றது என்னைக்கும் தாயார் பார்த்துட்டே இருந்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல, எந்த பெருமா கோவில்ல போனாலும் தாயார் அப்படியே சேவிச்சுட்டே இருக்கா எல்லாரும், அது அந்த லாவண்யத்தை தெரிஞ்சிடும். அதாவது சமுதாய சோபைன்னு பேரு. அது சௌந்தர்யம்ன்றது ஆங்கிக பிரத்யங்க சோபை, ஒவ்வொரு சரீரத்தினுடைய அவயவத்துல இருக்கிற சோபைக்கு சௌந்தர்யம்னு பேரு, டோட்டலா இருக்கிறதுக்கு லாவண்யம்னு பேரு அப்படின்னு ஒரு இன்னொரு இது உண்டு. பூயிஷ்டம் தேஜையேவ அத்திஹி பகு பகுலாபிஹி முதுகிருதம் சக்ஷுரானந்த ஜனனம் தல்லாவண்யம் மிகோச்சதுன்னு இன்னொரு லாவண்யம்ன்றதுக்கு ஒரு லட்சணம் சொல்றார். அத்தியதிகமான தேஜஸ் என்னாச்சுன்னா அது சாஃப்டாவும் ஆயிடுச்சு. பூயிஷ்டம் தேஜையேவ ஜலத்தோட சேர்ந்து நிறைய பெரிய தேஜஸ், அந்த தேஜஸ் கொஞ்சம் ஜலத்தோட சேர்ந்து மிருதுவா ஆயிடுச்சு. அது சக்ஷுஷுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, அதுக்குதான் லாவண்யம்னு பேரு. லாவண்யம் ஒரு கவி சொல்றான், லாவண்ய திரவிணவியோ நகணிதா கிளேஷோ மகான் ஆர்ஜிதா ஸ்வச்சந்தம் சரதா ஜனசிய ஹிருதயே சிந்தாஜ்வரோ நிர்மிதா. அதாவது என்னடா இவ்வளோ அழகான ஒரு பெண்ணை கல்பனை இது பண்ணிட்டு பெருமாள் என்ன, அதாவது பிரம்மா சத்துர்முகன் அது என்ன லாவண்ய திரவின திரவியின் திரவியம்னு ஒரு திரவியம் தனியா வச்சுட்டு இருக்காராம். அதை தொட்ட கையால கூட தொல்ல சில பேருக்குன்னு சொல்லுவா பாருங்க, தொட்ட கையால கூட தொல்ல அப்படின்னுவா. என்னதுடா தொட்ட கையால கூட தொல்ல, சின்ன வயசுல யாருனா எங்க அத்தை யாருனா சொல்லிட்டு இருப்பாரு ஞானத்தை தொட்ட கையால கூட தொடல இதுக்கு அப்படின்னுவா. வெயிறாலே எப்படி எப்படி ஞானத்தை தொட்ட கையால கூட தொடலன்றா, நம்மளுக்கு ஞானமே இல்ல போல இருக்கு, சின்ன வயசுல வாசிக்கலன்னு அப்படி சொல்லுவா இல்லையா, தொட்ட கையால கூட தொடல அப்படின்வா. அந்த மாதிரி லாவண்ய திரவிண வியா நகணித்தா, லாவண்ய திரவியத்தை எவ்வளவு போட்டு அந்த அந்த வஸ்துவை பண்ணணும்ன்றதுல அந்த வியயம் செலவு இருக்க, அதை பத்தி கணக்கே பார்க்கலையாம். லாவண்ய திரவிண வியா நகணித்தா, அது ஒன்றும் இல்லாம எஃபர்ட் வாஸ் டேக்கன் மோர், கிளேஷோ மகான் அர்ஜிதா. அது மட்டும் இல்லாம ஸ்வச்சந்தம் சரதா ஜனசிய ஹிருதயே சிந்தா ஜுவரோ நிர்மிதா, ஸ்வச்சந்தமா நடந்து போயிட்டு இருந்த ஒருத்தனுடைய மனசுல ஐயோ அவன் கிடைப்பாளான்னு ஒரு சிந்தா ஜுவரத்தையும் ஏற்படுத்தி விட்டான் அப்படின்னு இந்த லாவண்ய திரவிண வியா நகணிதான்னு சொல்ற. அசோ லாவண்ய திரவியம்னு ஒண்ணு இருக்கு போல இருக்கு, அந்த லாவண்ய திரவியத்தினுடைய அதான் இங்க தேஜஸ் புஞ்சம்னு சொல்ற. இந்த தேஜஸ் புஞ்சம் வந்து கொஞ்சம் ஜலத்தை என்ன பண்ணுவா, ஜலத்தை தொட்டு குழைப்பா பாருங்க. அந்த மாதிரி இந்த லாவண்ய லாவண்யம்ன்ற இந்த தேஜஸ் புஞ்சத்தை கொஞ்சம் ஜலத்தை விட்டு அரைச்சி அப்படி ஒருத்தருக்கு மெருகேத்தினா மாதிரியாக பகுலாபிர் மிருதுகிருதம், அதுவும் மிருதுவாக்கி சக்ஷுரானந்த ஜனனம், சக்ஷுஷுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த வஸ்து தான் லாவண்யம்னு சொல்றோம் அப்படின்னு ஒருத்தர் லட்சணம் பண்றேன். இதுவரை லாவண்யத்துக்கு லட்சணம் பண்றதுன்றது எவ்வளவு கஷ்டமான காரியம், என்னடா அழகுனா என்ன தத்துவம் அது அப்படின்னு தெரியல, துவனினா என்ன தத்துவம் அப்படின்னு கேட்டா, அந்த வெங்கியார்த்தம்ன்றது என்ன தத்துவம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், அது காவியத்துல என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா, அதுக்கே இவனுக்கு தெரியாத லாவண்யம் இவ அங்க நான் சொன்னிட்டேன். ஸ்ரீகண்டத்துல எப்படி லாவண்யம் இருக்கோ அந்த மாதிரி இருக்குது பாரு, பிரிச்சு பார்க்க முடியாது, தெரிஞ்சுக்கவும் முடியாது ஈஸியா எல்லாராலையும், அந்த மாதிரி லாவண்யம் இவாங்க. ஆனா ஸ்பஷ்டமா தெரியும் இருக்குன்னு தெரியறது, அது என்ன வஸ்துன்னு தனியா தெரிய மாட்டேன். இந்த குரங்குக்கு ஒரு மணி கிடைச்சுடுத்துவா, குரங்குக்கு மணி கிடைச்சது, அது என்ன பண்ணிட்டு குரங்கு மணியை வச்சுட்டு நக்கி பார்த்துது, என்னமோ இருக்கு இவ்வளவு அழகா இருக்கே அது என்ன பண்ணலாம் அப்படின்னு அதை நக்கி பார்த்துது, நக்கினா டேஸ்டே இல்லை, போட்டுடலான்னு மனசு வரல இருக்கு, அப்படின்னா இதுல இவ்வளவு அழகா இருக்கு டேஸ்ட் இல்ல எப்படி கீழே போடுறது, போடவும் முடியல. கொஞ்ச நாய் வச்சுன்னு பார்த்தது, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தது, கொஞ்சம் தேய்ச்சி பார்த்தது, கொஞ்சம் தேய்ச்சி பார்த்து அப்புறம் நக்கி பார்த்தது, அதுலயும் ஒன்றும் டேஸ்ட் வருது. சரி நல்ல காலம் என்னன்னாக்கா அந்த மணியை அது உடைச்சு பார்க்கலையே அது வரல சந்தோஷம்ன்றான் கவி. என்ன தாத்பரியம்னா ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு வித்வான் கிடைச்சாருன்னா அவளை பரீட்சை பண்ண உட்காந்துருவா, அவரை கூடு பார்க்கலாம் என்ன தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம், அத்தியோபிகம் ஒன்னு அவர் சொன்னதெல்லாம் தப்புன்னு சொல்ல வேண்டியது, அப்படி ஏதாவது பண்ணி இந்த வானரங்கள் மாதிரி இருக்கிற மத்தவாள் அவளை வந்து சிரமப்படுத்துவா, சிரமப்படுத்தி கடைசியில ஐயோ ஒன்னும் தெரியாததுக்குன்ட்டு அவனை போட்டு அங்கேருந்து ஒன்னு ஒன்னு நாசம் பண்ணாம அங்கேருந்து அனுப்பிச்சு வச்சாலே அது வரல் சந்தோஷம்னு இன்டெரக்டா சொல்ற மாதிரியாக, அதாவது கடைசியில அந்த அந்த மணி மேல எடுத்து ஒரு கல் எடுத்து தூக்கி போட்டு நசுக்கி அது உள்ள என்ன இருக்குன்னு அந்தசார விவேகினா அந்தசாரம் என்ன இருக்குன்னு விவேகம் பண்ணி பாக்குறேன் அப்படின்னுட்டு பஸ்மீகிருத்தம் நாஷ்மனா அஸ்மனா அவர் கல்லால என்ன பஸ்மீகிருத்தம் கழு அது வரல் சந்தோஷப்படுன்றாங்க. எவ்வளவு இன்டெரக்டா எவ்வளவு விஷயத்த உள்ள வச்சு சொல்றாரு. அந்த மாதிரி லாவண்ய திரவியம்னா என்னன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி இது வெங்கியார்த்தம்ன்றதுன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட கல்ப விருஷம்ன்றது எதிரான்னா அது தாயாருடைய கட்டாட்சமே சுரூபமானது, கட்டாட்சாத்மா ஆத்மான ஸ்வரூபம் அர்த்தம், கட்டாட்சாத்மா காங்கிதானி நகா கரோது நகா காங்கிதானி சர்வம் கரோதுன்றதாக அன்வயம். அதாவது லக்ஷ்மி வதன லாவண்ய சுதோததிக்கோதயா, எங்க உதயமானது இந்த கல்பக விருஷம்னால் லக்ஷ்மி வதனம் வதனமா வதனம் என்கிற ஒரு லாவண்யம் இருக்கே அதனுடைய அமிர்தம் லாவண்யம் இருக்கே அதுவே ஒரு அமிர்த கடல் சுதோததி, அதுல உதயமானதுதான் இந்த கல்பக விருஷம்ன்றது தாயாருடைய கட்டாட்ச ரூபமானது. ஏன்னா கட்டாட்சம் அவ்வளவு தாயாருடைய கட்டாட்சம்ன்றது அவ்வளவு வசதி, அந்த கட்டாட்சமானது கருமையான கட்டாட்சம். அதே மாதிரி கல்பக விருஷம் நிறைய சாயை கொடுக்கக்கூடியதுனால சச்சாயமா இருக்கு, சச்சாயம்னா என்ன நல்ல சாயையை உடையது, அதுவும் நிபிடமான சாயையை உடையது, தாயாருடைய கண்கள் மையெல்லாம் எழுதியிருக்கிறதுனால அதுவும் நிபிடமான கருப்பான சாயையை உடையது, அந்த அந்த அழகான அதனுடைய சாயலை போன்ற சாயலை உடைய அந்த கல்பக்க விருஷமானது கட்டாட்சஸ்வரூபமானது, நிபிடமான நிழல் கொடுக்கக்கூடியது, கருப்பான நிழலை கொடுக்கக்கூடியது, அப்படிப்பட்ட அது ஒன்றில்லாம கேட்கதையெல்லாம் கொடுக்கக்கூடியது, அப்ப யஸ்யாம் யஸ்யாம் திசி விஹரதே தேவி திருஷ்டி ஸ்வதியா தஸ்யாம் தஸ்யாம் மகமஹமிகாம் தன்பதே சம்பதோகாஹா என்று கட்டாட்சத்திற்கு என்ன பெருமை உண்டோ அந்த பெருமை தான் இந்த இந்த விரக்ஷம் கல்பக விரக்ஷம் தரிக்கிறது என்று இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல 64 ஸ்லோகங்கள் இருக்கு இந்த ஸ்தபகத்துல, கொஞ்சம் பெரிய ஸ்தபகம். அடுத்த ஸ்லோகத்தையும் பார்த்துள்ளாமா? க்ஷமா குமாரி க்ஷணமீக்ஷணம் த்வம் யதிர்ச்சயா ந்யஸ்யசி யத்ர ஜந்தௌ ச ஈக்ஷணானாம் த்ரயமஷ்டகம் வா சஹஸ்ரகம் வா சஹஸா ததாதி. பேந்திர வஜ்ரான்னு விருத்தம். க்ஷமா குமாரி க்ஷணம், க்ஷமா குமாரி அப்படின்றதாக பூமியின் மகளே என்பதாக இங்க விளிக்கிறார். அதாவது தாயார் சீதையை மனசுல வச்சுட்டு, க்ஷமா குமாரி க்ஷணமீக்ஷணம் எதிர்ச்சையா எத்த ஜந்தோ நியசி, எதிர்ச்சையாக ஒரே ஒரு க்ஷணம் கூட யார் மேல் பார்வையை நீ வைக்கிறாயோ, க்ஷணம் ஈக்ஷணம் எதிர்ச்சையா, அதுவும் கூட என்ன முன்ன பிளான் பண்ணி இல்ல, ஆறு எதிர்ச்சையா ஒரு ஒரே ஒரு பார்வை யார் மேல் வைக்கிறாயோ நியசி சஹா, அவன் என்ன ஆறான் ஈக்ஷணானாம் திரிக்கம் அன கண் மூணு கண்ணை உடையவனாகவோ எட்டு கண்ணை உடையவனாகவோ 1000 கண்ணை உடையவனாகவோ சகசா அததாதி, திடீரென்று அவன் இப்படியாக ஆகிறான் அர்த்தம். ஏதாவது 1000 கண்ணன் இந்திரன், எண் கண்ணன்றது பிரம்மா, முக்கண்ணன் சிவன். அதாவது நீ யாரையாவது ஒருத்தரை பார்த்துட்டனா அவன் சிவனாரான் அர்த்தம். அவன்தான் வந்து பிரம்மாவா, அவன்தான் வந்து இந்திரனாரான். மற்றபடி நீ உன்னுடைய ஒரு கண்ணால இத்தனை கண்களை உடையவர்களை படைக்கிறாய். எத்த ஜந்தவ், எந்த ஒரு ஜந்துல உன்னுடைய பார்வையை விழுதோ அவதான் திடீர்னு சிவனாகவும் திடீர்னு பிரம்மனாகவும் திடீர்னு இந்திரனாகவும் பரிணாமமாறாள் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்ற. க்ஷமா குமாரி க்ஷணம் ஈக்ஷணம், ஒரே ஒரு கண் பார்வை தான் போறோம், கண நேரம், ஒரு சின்ன ஒரு அல்பமான சமய அவகாசம், அதுல எதிர்ச்சையா, அதுவும் எதேச்சையா பிளான் பண்ணி கூட இல்ல, எதிர்ச்சியா நீ பார்த்துட்டாங்களே இந்த இதெல்லாம் இந்த சிவன் முக்கண்ணன், அதாவது சிவன் என்கிற முக்கண்ணன், சத்ருமுகனான பிரம்மா, 1000 கண்ணனான சஹசிராட்சகான்னு சொல்லக்கூடிய அந்த இந்திரன், இவர்கள்லாம் உண்டாயிடுறாமா அப்படின்னு தாயாருடைய பெருமையை இந்த ஸ்லோகத்தை சொல்ற. பாருங்க எவ்வளவு சிம்பிளான ஸ்லோகம் தான். க்ஷமா குமாரி க்ஷணம் ஈக்ஷணம் எதிர்ச்சையா எத்த ஜந்தௌ நியசியசி, எந்த ஜந்துவில் நீ வைக்கிறாயோ உன்னுடைய கடைக்கண் பார்வையை, சஹா ஈக்ஷணானாம் த்ரிகம், அவன் கண்களின் மூன்றையோ எட்டையோ 1000 சஹசா ஆததாதி, திடீரென்று தரிக்கிறான் கண்களின் முக்கை, கண்களின் முக்கை எட்டை 1000 தரிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஸ்லோகம் எவ்வளோ பாருங்க, ஒரு மனசுல எவ்வளோ தாத்பரியங்கள் இருக்கு அவருக்கு. இன்னும் எவ்வளோ 1000 பெரிய அது மாதிரி ஒரு வெறும உதாரணத்துக்கு உதாகத்திரியம்பவேதி மிதாபியுக்தா ஸ்துதிஹின்னு சாதிக்கிறார் பாதுகா சாஸ்திரத்துல. நான் நினைச்சா தசசகசிரிகாம் சம்ஹிதாம் விதாத்தும் அப்படி சக்னுயாம், நினைச்சா 10,000 ஸ்லோகம் கூட எழுத முடியும். தசசகசிரிகாம் தசசகசிரிகாம் சம்ஹிதாம் விதாத்தும் சக்னோமி ததாபி ஹரி பாதுகே தவ குணை கலேசஸ்தி தேகே உதாகத்திரி. ஒரு கொஞ்சம் குணலேசம் சொன்னாதான் வந்து உதாகரணத்துக்கு நான் அமையும். எல்லாத்தையும் சொன்னா எல்லாத்தையும் சொன்னிய மீதி இவ்வளவு என் மீதி இன்னும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்பா எல்லாரும், எண்டே கிடையாது. அதனால அதுல சும்மா உதாரணத்துக்கு கொஞ்சம் இருக்கட்டும்ட்டு நான் ஒரு 1000 சொல்லிருக்கேன் அப்படின்னு சுவாமி தேசியம் சாய்க்கிற மாதிரி இவரும் ஒரு 1000 ஸ்லோகம் பண்ணியிருக்காரு. மற்றபடி பண்ணணும்னா எவ்வளோ ஸ்லோகங்கள் பண்ண முடியும்னு அர்த்தம். க்ஷமா குமா உன்னுடைய கட்டாட்சம் வந்துனா இவாள்லாம் ஆச்சு, எனக்கு 1000 ஸ்லோகம் பண்றவனா என்ன மாத்துறது, உனக்கு என்ன பெரிய கஷ்டம். க்ஷமா குமாரி க்ஷணம் ஈக்ஷணம் த்வம் எதிர்ச்சயா நியஸ்யசி யத்ர ஜந்தௌ ச ஈக்ஷணானாம் த்ரயம் அஷ்டகம் வா சஹஸ்ரகம் வா சஹஸா ததாதி என்பதாக இவரில் வச்சுக்கலாம். இன்னைக்கு கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஃ.